ஹலோ நற்றிணை, சசிகுமார் சார், வாழ்த்துக்கள் சார். இந்த நற்றிணை 1000வது நாளை தொட்டிருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த மகிழ்ச்சியான நாளில் 1000 நாள் மட்டும் இல்லை, 1000 ஆண்டுகள், பல்லாண்டு பல்லாண்டு வாழ எனது வாழ்த்துக்கள். இதில் வர நிகழ்ச்சிகள் எல்லாமே அருமையாக இருக்குது. இதை வந்து நம்ப மட்டும் இல்லை, எல்லா உலகத்தோர் அனைவரும் இதை கேட்டு, அனைத்து தமிழினத்தோரும் கேட்டு மகிழ்ச்சி அடைகிறாங்க. இது மேலும் மேலும் வளர எனது வாழ்த்துக்கள். நன்றி உறவுகளே.